ಶ್ರೀವಾಸರಂಗ ಪರಕಾಲಮುನಿತ್ರಯಾರ್ಥ ಲಕ್ಷ್ಮಾರ್ಥ ರಕ್ಷಣ ಯದಿದ್ದೈರಾಗಮಾಂತಂ ಆಚಾರ್ಯ ಭಕ್ತಿ ಪರಿಪೂತ ಮನರ್ಗಶೀಲಂ ಗೋಪಾಲ ದೇಶಿಕ ಮುನಿಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬ್ರಹ್ಮತಂದ್ರೋತ್ತಮ ಗುರುಕರುಣಾವಾಪ್ತ ಸಕ್ರಾಂಗ ಭಾಷ್ಯಂ ವೈರಾಗ್ಯಾಚಾರ ವಾರ್ಧೌ ವರದ ಪದಮುಖೆ ಲಕ್ಷ್ಮಣೇನ ಸ್ತಪಾದಂ ಶ್ರೀವಾಗೀಶಾತ್ತುರ್ಯಂ ಷಡದಪಿ ಯದರಾಗ್ವೇದ ಚೂಡಾರ್ಯಮೂರ್ತಿಂ ನೂತನಂ ಶ್ರೀರಂಗನಾಥಂ ಕಲಿಮದನ ಗುರುಂ ಬ್ರಹ್ಮತಂದ್ರಂ ಸ್ವಯಾಮಃ ನವ್ಯ ಶ್ರೀರಂಗನಾಥಾಧ್ಯಾತ್ಮಗ್ರಂಥಬೋಧಕಾನ್ ಪೂರ್ವಾಚಾರ್ಯಾನಹಂ ವಂದೇ ಪ್ರಣಮ್ರ ಮನಸಾ ಸದಾ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಪ್ರಾಯ ಪ್ರಪದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತ ಶ್ರೀರಂಗ ಭರ್ತೃನಾಮಪಿ ಅಭಯ ಮುದ್ರಿತ ಉಲ್ಲಾಸ ಪಲ್ಲವಿತ ಪಾಲಿತ ಸಪ್ತಲೋಕಿ ನಿರ್ವಾಹ ಕೋರಕಿತ ನೇಮ ಕಟಾಕ್ಷ ಲೀಲಾ ಶ್ರೀರಂಗ ಹರ್ಮೇದಲ ಮಂಗಳ ದೀಪರೇಖಾಂ ಶ್ರೀರಂಗರಾಜಮಹಿಷೀಂ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀರನ್ನು ತೊಪ್ಪುಲ್ ತ್ರವೇಂಗಡಮುಡಯಾನ್ ತಾರನ್ನು ಸಂದ ಪಳಮೊಳಿಯಿಲ್ ஓரண்ணு தானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு வைசாக்கே ரோஹிணி ஜாதம் காஷ்யபான்வய வாரிதே இந்துசி புண்டரீகாம்சம் கோஷ்டி பூர்ண மகம்பஜே தத்துவங்களெல்லாம் தகவால் அறிவித்து முத்தி வழிதந்தார் மொழிகளே அத்திவத்தில் ஆறா அமுதமாறா நிர்நிலத்தில் என்னுரைத்தார் தார முதலா போதுவித்தார்தாம் சத்த மாத்திருக்கை. இதுல ஈஸ்வர தத்துவம் என்னங்கறத பார்த்தோம். அதுக்கு மேல சேதன தத்துவத்தை பத்தி சாதிச்சார். அந்த சேதன தத்துவம் பந்தரஹிதர் என்றும் பந்தர் என்றும் ரெண்டு வகையா இருக்குன்னார். அதுல பத்தர் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு அவருடைய சொரூபத்தை சொன்னார். அதுக்கு மேல பந்த ரஹிதர் முக்தர் நித்யர்னு ரெண்டு பேர். அதுல முக்தர் எப்படிப்பட்டவர், வீடு திருத்துவான் மக்கள் வீடு பெற்றவர்கள் அப்படின்னார். நித்யர் ஆவார் பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணக்கூடிய ஒரு நாளும் சம்சார சம்பந்தமே இல்லாம இருக்கக்கூடியவர்கள் நித்யர்கள் அப்படின்னு இந்த சேதன தத்துவத்தை சொன்னார். இந்த சேதன தத்துவத்துக்கு மேற்பட்டதான தத்துவம் இருக்கு, அச்சேதன தத்துவம்னு பேர். ஈஸ்வர தத்துவம், சேதன தத்துவம், அதுக்கு மேல அச்சேதன தத்துவம். இப்படி பரமசேஷியாயும் துவாரசேஷியாயும் உள்ள பர அவர் ஆத்மாக்கள் இருவரும் வேறுபட்ட அச்சேதன தத்துவம். இந்த அச்சேதன தத்துவம் எவ்வளவா இருக்குன்னா ரெண்டு ரெண்டா ரெண்டா இருக்கு. அது திரிகுண தத்துவம் என்றும் திரிகுண அச்சேதன தத்துவம் என்னும் அத்ரிகுண அச்சேதன தத்துவம் என்னும் இரண்டு வகையாய் இருக்கும். அந்த அத்ரிகுணம் இருக்க அது எப்படி இருக்குன்னா அத்ரிகுணம் காலம் என்றும் சுத்த சத்துவம் என்றும் இரண்டு வகையாய் இருக்கும். ரெண்டு ரெண்டா பிரிச்சுன்னு போற கீழேந்து பார்த்தா எல்லாமே ரெண்டு ரெண்டா பிரிச்சு காமிச்சிருக்க, பரதத்துவம் அவர தத்துவம். அந்த பரதத்துவத்தை எடுத்துட்டா ஈஸ்வரன் அஞ்சு படியா இருக்கா, அவர தத்துவத்தை எடுத்துட்டா சேதன தத்துவம் அச்சேதன தத்துவம் அப்படின்னு ரெண்டா இருக்கு. அதுல சேதன தத்துவத்தை பார்த்தா பத்த ரஹிதர் பத்த சஹிதர்னு ரெண்டு தத்துவம் ரெண்டு பேரா இருக்கு. அதுல பத்த ரஹிதர் எடுத்து பார்த்தா முக்தர் நித்யம்னு ரெண்டு இருக்கு. இப்படி அச்சேதன தத்துவம் என்ற எடுத்துனோம்னா திரிகுணம் என்றும் அத்ரிகுணம் என்றும் ரெண்டா இருக்கு. அதுல அத்ரிகுணமானது சுத்த சத்துவம் காலம்னு ரெண்டா இருக்கு அப்படின்னு ரெண்டு ரெண்டா பிரிச்சு காமிச்சுன்னு போறார். இதுல அச்சேதன திரவிய பூதம் திரவிய அச்சேதன திரவியமான தர்மபூதத்தோட கூட நாலு வகை என்று என்னெல்லாம் இருக்க இதை சரீரமாக கொள்ளாமையாலும் பிரயோஜன விசேஷத்தாலும் இவை மூன்றையும் வகுத்து அனுசந்தித்தார்கள். இப்படி ரெண்டு விதமா இருக்குன்னர். இதுல திரிகுணமாவது சத்தரஜஸ்தமசுக்களுக்கு ஆசிரியமான திவ்யம். இந்த திரிகுணமானது சத்தம் ரஜசு தமசுங்கிற மூணு குணங்களுக்கு ஆசிரியமான திரவியத்துக்கு தான் திரிகுணம்னு பேரு. இந்த காரண இது இந்த திரிகுணம் தான் காரணாவஸ்தையிலும் காரியாவஸ்தையாகவும் காரண காரியங்களா இருந்திருக்கு. அது ஆழ்வார் சாதிக்கிறச்ச என்ன மானாங்காட மனங்கட அப்படின்னர். பிரகிருதி மானாங்கார மனங்கள் மானாங்கார மான மான மங்க ஒட்டன் மாமாயி திருமாலருஞ்சோளமேய மங்கள் ஹோனே யானாகி என்னை அளித்தானே உங்க ஐம்புலனும் உரியைந்தும் கர்மேந்திரியம் ஐம்பூதும் இங்கு இவ்வுலகில் பிரகிருதி மானாங்கார மனங்களே அப்படின்னு காரிய காரண பாவங்களை சொன்னார். இந்த தத்துவங்கள், இந்த திரிகுணமானது 24 தத்துவமா இருக்கும் இல்லையோ, இந்த 24 தத்துவத்தை இப்படி எல்லாம் பிரிச்சு காமிச்சார். பொங்கு ஐம்புடன் பஞ்சபூதங்கள், ஐம்பொறியும் பஞ்சேந்திரியங்கள், கர்மேந்திரியம் ஐம்பூதம், கர்மேந்திரியம் அதுக்கு மேல ஞானேந்திரியம் அஞ்சு, கர்மேந்திரியம் அஞ்சு, மனசு ஐம்பூதம், மனசு ஒண்ணு, அதுக்கு மேல ஐம்பூதம்னு சொல்லக்கூடிய பூதம்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள், இங்கு இவ்வுலகே உயிரே பிரகிருதி, இதெல்லாம் பிரகிருதியினுடைய விகாரங்கள், மானங்கார மகத்து அகங்காரம். இப்படி இந்த அச்சேதன தத்துவமான திரிகுணமான அச்சேதன தத்துவம் இப்படி பிரிஞ்சிருக்கு. பிரகிருதி மானாங்கார மனங்கள், மானாங்கார மனங்கடா அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சார். அதுக்கு மேல அதுல இந்த பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு தத்துவங்களுக்கும் இன்னொரு தத்துவங்கள், இந்த பூதங்கள் ஐந்தும் குணங்கள் ஐந்தும் நிற்கும் அடையே ஊனிலா ஐந்துமா என்கிற பாட்டின்படியே நடந்து, இந்த பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து உண்டாயிருக்கு. அது சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த அப்படின்னு இருக்கக்கூடியதான அஞ்சு தன்மாத்திரைகள். இதுல பிருத்திவிங்கிற பூதத்துல அஞ்சு தன்மாத்திரையும், அப்புங்கிற பூதத்துல நாலு தன்மாத்திரையும், தேஜஸ்ங்கிற பூதத்துல மூணு தன்மாத்திரையும், வாயுங்கிற பூதத்துல ரெண்டு தன்மாத்திரையும், ஆகாஷங்கிற பூதத்துல ஒரு தன்மாத்திரையும் இருக்கு அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. ஆழ்வார் மூணிலாய ஐந்துமாய் புனர்க்க நின்ன நாலுமாய், தீனிலாய மூணுமாய், சிறந்த கால இரண்டுமாய், மீனிலாய ஒண்ணுமாகி வேறு வேறு தன்மையாய், நீனிலாய வண்ண நின்னையார் நினைக்க வல்லரே அப்படிங்கிறவ திருச்செந்த விருத்தத்துல திருமொழிபிரான் இந்த இந்த உணவு இந்த தத்த விஷயத்தை எடுத்து சாதிச்சார். மூணிலாய ஐந்துமாய்ங்கிற பாக்குறது. அதுக்கு மேல இந்த மகதாதி தத்துவங்கள்லாம் எப்படி உண்டாருதுன்னா, பெருங்கடல அணைகளும் முறைகளும் குமிழிகளும் போல ஆவது அழிவதுமாய் வருகிற பிரவாகம் அனாதியாக விச்சேதமாக மறக்க போகுவதற்கு அடி. இப்படி ஆவதும் அழிவதுமாக ஒரு சமுத்திரத்துல வரக்கூடிய பேன தரங்க புத்பூதாதிகளை போல உண்டாருது அழியறதுலாம். சிறைத்தெழுந்த தடங்கடல் தன்னுளே அடங்குகின்ற தன்மை போல் அப்படின்னு திருமழிபிரானே திருச்செந்த வருத்தத்துல இதே விஷயத்தையும் எடுத்து சாதிச்சிருக்கார். இந்த 40வது சூர்ணிக்க விஷயத்தை இப்படி இருக்கிறது தான் இந்த பிரகிருதி. இந்த பிரகிருதியை காட்டிலும் வேறானதா இருக்கிறது சுத்த சத்தம், காலங்கிற தத்துவம். கால தத்துவமானது எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா பொருளும் காலமா இருக்கா, அதனால கால தத்துவம் இருக்கு. அதுக்கு மேல சுத்த சத்தம்னு சொல்லக்கூடியதான சீவைகுண்டம். இந்த சீவைகுண்டம் எப்படி இருக்குன்னா, சுத்த சத்தமாவது குணத்திரய ரகிதமாயும் குணத்திரய ஆசிரியமாயும் உள்ள திரவியங்களில் காற்றில் வேறுபட்டு விலட்சணமாக சத்துவத்துக்கு ஆசிரியமான திரவியம், இதன் படியை பார்த்தால் பரமவியோவ வாங் மனச அபரிச்சே பரமயோகி வாங் மனச அபரிச்சேத்ய சொரூப சுவாவமாய் சேனுயர் வானம் என்னும் தெளிவிசும்பு என்னும் பொன்னுலகு என்னும் கலங்கா பெருநகரம் என்னும் மாக வைகுந்தம் என்னும் சொல்லப்பட்ட வேறுபாட்டை உடையதாய் பிரம்மாதிபுரங்களும் நடக துல்லியமாய் தோற்றும்படி அபரிமிதமான அன ஆச்சரியமான போக்ய போகோபகரண போகஸ்தானங்களை உடையதாய் சர்வேஸ்வரனுக்கும் நித்தருக்கும் முக்தருக்கும் விக்கிரஹாதிரூபேன விசித்திர பிரவாகமாயிருக்கும். இந்த சத்து சுத்த சத்துவமானதுக்கு என்னென்ன பேர், அதுக்குதான் வைகுண்டம்னு பேர். ஆழ்வார் எங்கெங்க ஆழ்வார் சாதிச்சிருக்கு, ஆழ்வார் எங்கெங்கெல்லாம் வைகுண்டத்தை பத்தி சொல்லியிருக்காங்கிறத தேசியம் எடுத்து சாதிக்கிறார். தெளிவிசும்பு கடிதோடு தீவிலத்து மின்னுலகம் ஒளி மகிழ்ந்தால் திருமூழி களத்துறையும் முன்சுடற்கு தெளிவிசும்பு திருநாடா தீவினையேன் மனத்துறையும் துளிவார்குரலார்க்கு முன்னுரைத்தல் செப்புமினே. அப்ப தெளிவிசும்பு, அப்ப இந்த விசும்புனா இது கலங்கின விசும்பு, சத்தம் ரஜசு தமசு எல்லாம் அது சுத்த சத்தமா இருக்குங்கிறது ஆழ்வார் தெளிங்கிற சப்தத்தினால தெளிவிசும்புன்னு காமிச்சார். அந்த வைகுண்டத்துக்கு இன்னொரு பேரு பொன்னுலகாளீரோ, புவனி முழுது ஆளீரோ, ஆரம்பத்துல பொன்னுலகாளீரோன்னு சாதிச்சார். அவளே அவனே அறுவரை ஆளா நிறைகள் காத்தான், அவனே அவனே வருதம் சாய்த்தான், அவனே கலங்கா புருநகரம் காட்டுவான் கண்டீர் இளங்கா புரிவந்தானைத்து எரித்தானைத்து கலங்கா பெருநகர் அவனே கலங்கா பெருநகரம் காட்டுவான் கண்டீர், கலங்கா பெருநகரம்னு ஆழ்வார் சரிச்சார். அதுக்கு மேல மாக வைகுந்தம், ஆ மாகம் பேர் நரசிங்க மதாகி, ஓர் ஆகம் வள்ளுகிறாள் பிளந்தான் உரை, மாக வைகுந்தங் காண்பதற்கு என் மனம் ஏகம் என்னும் இராப்பகலின் அப்படின்னார். இந்த எம்பெருமான் இப்படி பராபர தத்துவங்கள் இரண்டும் ஓரோர் ஆகாரங்களே சாதர்மியங்களே உண்டே ஆகிலும் விசேஷ ஆகாரங்களால வேறுபட்டு சேஷசேஷி பாவ நியந்திர நியாமிய பாவ வியாப்திய வியாப்திருத்த பாவ ஆதார ஆதேய பாவங்களாலே இவை ஒன்றிற்கும் நிலை பிரணவத்திலும் சத்திய சப்தத்திலும் புருஷ சப்தத்திலும் நாராயண சப்தத்திலும் புருஷோத்தம சப்தத்திலும். இதெல்லாம் இந்த அர்த்த விசேஷங்களை எங்க தெரியுதுன்னார், பரந்த பாலுள் நெய்யே போல், பரந்த பால்ல நெய் எப்படி உள்ளுக்குள்ள இருக்கோ அதனால அதே மாதிரி அச்சேதன சேதன தத்துவங்களுக்குள்ள ஈஸ்வரன் இருக்கான். அடியேன் உள்ளான் உடலுள்ளான் அண்ட தகத்தான் புறத்துள்ளான் படியே இதுவன் உரைக்கலாம் படியன் நல்லன் பரம்பரன் அப்படின்னு ஈஸ்வரன் அடியேன் உள்ளான் உடலுள்ளான் அப்படின்னு சேதனா சேதனங்களுக்குள்ள இருக்கான்னு சொன்னார். யானும் தானாய் ஒழிந்தானை யாதும் யாருக்கும் முன்னோனை, தானும் சிவனும் பிரணமா பிரமணுமாகி பணித்த தனிமுதலை, ஏனும் பாலும் கண்ணலும் அமுதமாகிரித்திப்ப என் ஊனில் உயிரில் உணர்வில் நின்ற ஒன்னை உணர்ந்தேனே. ஊன் உயிர் உணர்வு அப்படின்னு மூணு காமிச்சர். ஊன் அப்படின்னா சரீரம் அச்சேதனம், உயிர் ஆத்மா, உணர்வு புத்தி, இது எல்லாத்திலையும் சர்வேஸ்வரன் இருக்கான்னு ஆழ்வார் காமிச்சர். இதெல்லாத்தையும் எம்பெருமான் எப்படிப்பட்டதா இருக்கார், எம்பெருமான் அந்தர்யாமியா இருந்திருக்கார் இந்த சேதனா அச்சேதன திட்டங்கள் பூர்த்தியா. அதுக்கு மேல திருச்சந்திர விருத்தத்துல உலக தன்னை நீ படத்தி உள்ளொடுக்கி நீ வைத்தி நீ மீண்டொருத்தே பிறத்தியோ இரல்லையால் உலகு நின் ஒன்று இருக்க வேறு நின்று வேறு இன்றியாதல்லால். இப்படி ஆழ்வார் உலகு நின்னோடு ஒன்றின்றி நிற்க வேறின்றி, இப்படி லோகமானது எம்பெருமானோட கலந்து ஒரே சரீரமா எம்பெருமான் ஒருத்தனே ஆத்மாவாய் இவை அனைத்து சரீரமா இருக்கு. அதனால இந்த பிரம்மமானது மூணு தத்துவங்கள் அச்சேதன தத்துவம் சேதன தத்துவம் பரதத்துவம் அப்படின்னு இருந்தா கூட இந்த பரதத்துவத்துக்கு இந்த சேதனாச்சேதனங்கள் சரீரமாக இருந்ததுனால ஒன்னா இருந்திருக்கு அப்படின்னு ஆழ்வார்கள் எல்லாம் சாதிச்சிருக்கா அப்படிங்கிற அர்த்தம் காமிச்சிருக்கார். இதுக்கு மேல இந்த தத்துவ மாத்திரிகையை முடிக்கிறார். திருநாரணன் என்னும் தெய்வம் சித்தும் அசித்தும் என்று ஒரு நான் மறை மூடி பேசிய தத்துவம் தத்துவம் மூன்றுவை கேட்டு ஒரு நாள் உணர்ந்தவர் உய்யும் வகையன்னே ஒன்னுவா ஒன்றுகவார் இருநாள் எழுத்தின் இதயங்களோதிய என் குணரே. எல்லாம் நம்பர்லயே சொல்லிவிட்டார். திருநாரணன் என்னும் தெய்வமும் ஈஸ்வர தத்துவம், சித்தும் அசித்தும் என்று சித்தத்துவம் அசித்தத்துவம், திருநாரணன் என்னும் தெய்வம் பரதத்துவம், சித்து அச்சித்துங்கிறது அபரதத்துவம், ஒரு பெருநான்மறை மூடி பேசிய தத்துவம் மூன்று இவை கேட்டு, இந்த தத்துவங்களை கேட்டு ஒரு நாள் உணர்ந்தவர் உய்யும் வகை அன்னை ஒன்று ஹவார். ஒரு நாள் நம்மளிடத்துல வந்தா அவளுக்கு உயர்வதற்கு தவிர வேற ஒரு வழியை காட்டாத ஆச்சாரியால் இருநாள் எழுத்தில் இதயங்கள் ஓதிய, இருநாள் எழுத்துங்கிற அஷ்டாட்சரத்தினுடைய ஹிருதயமா இருக்கக்கூடியதான அந்த தத்துவத்திரயத்தை என் குணர் லட்சண ஆச்சாரிய லட்சணமான எட்டு குணங்களை உடையவரான ஆச்சாரியர்கள் சொன்னார். காரணமாய் உயிராகி அனைத்துங்காக்கும் கருணை முகில் கலைய கமலையுடனே இலங்கு மாறும் நாரணனார் வடிவான உயிர்க்கெல்லாம் நாமெந்த நல்லடிமை கேற்குமாறும் தாரண நீர் முதலாள மாயை காலம் தனிவான் என்று உருவன் தன்னையால் உந்தானும் ஊரணி செய்து மதியுடைய குருக்கள் காட்ட குறிப்புடன் நாம் கண்ட வகை கூறினோமே அப்படின்னு எம்பெருமான் காரணமாய் உயிராகி அனைத்தும் காக்கும். எம்பெருமான் லோகத்துக்கு காரணமாய் இந்த லோகத்துக்கெல்லாம் ஆத்மாவாய் இருந்து எல்லாத்தையும் காமி காக்கிறார். எப்படி காமி காக்கிறார்னா கருணை முகில் கமலையுடன் இலங்கு மாறும் பிராட்டி விசிஷ்டனா இருக்கார். நாரணனார் வடிவான உயிர்த்தெல்லாம் எல்லாம் எம்பெருமானுடைய சரீரமா இருந்திருக்கு. நாம் என்று நல்லடிமை ஏற்குமாவும் நான் அந்த எம்பெருமானுக்கு சேஷபூதர்களா இருக்கும்படியாகும். காரணி நீர் முதலான மாயை, இந்த பிரகிருதி, இந்த இந்த பிரகிருதியினுடைய விகாரங்களான பூதங்கள்லாம். தனிவான், தனிவான்ங்கிறது சுத்த சத்தம், தனிவான் என்று உரையுமாறும், இவ எல்லாத்திலயும் பெருமாள் இருக்கார் ஆந்தர்யாமியா. தன்னை தானும் கூறுணை செய்து முதியுடைய குருக்கள் காட்ட, இதை எங்களுக்கு காட்டி கொடுத்தவா எங்க ஆச்சாரியர்கள். குறிப்புடன் நான் கண்ட வகை கூறினோமே, அவளுடையதான அனுகிரகத்தினால இந்த தத்துவங்கள்லாம் எப்படி இருக்குன்னு இந்த ரகசியத்துல சொன்னோம். தனந்தயரபி சகசைவ சுக்ரஹ சமுத்திதா நிதிதேவ வெங்கடேஸ்வராத் பராவரஸ்திதி மிகரத்வ மாத்ருகா தரோத்யசௌ கரதல மௌக்திகோபமாம். இந்த சத்த மாத்திரிகை எப்படி இருக்குன்னார், கரதல முக்தி கோபமாம், உள்ளங்காய் நெல்லிக்கனி போல கையில் நடுவுல வச்சிருந்திருக்கக்கூடியதான் முத்து எல்லா இடத்துலயும் எப்படி பார்க்க முடியுமோ அது மாதிரி இந்த ரகசியம் இருக்கான். இது யாருக்குன்னா எப்படி பண்ணார்னா, சனந்தையரபி சகசைவ சுக்ரஹ, அம்மாட்ட தாய்த்த பால் குடிச்சிருந்திருக்கக்கூடிய குழந்தை கூட இந்த கிரந்தத்தை கேட்டா புரிஞ்சு பாலம், அவ்வளவு சுலபமா பண்ணிருக்கேங்கிற தேசிகம். சமுத்திதா நிதிரிவ, அதனால சுலபமா பண்ணிட்டேன்னு ரொம்ப சாதாரணமா நினைச்சதால நிதிரிவ ஒரு பெரிய நிதியை போல உங்களுக்கு காட்டி கொடுத்துருவேன். பராபர ஸ்திதிமிக தத்துவ மாத்திருக்கா கரோதி, நான் இந்த தத்துவ மாத்திருக்கைங்கிற ரகசியத்தை இவ்வளவு சுலபமா பண்ணினேன்னு சகச்சர். அக்ஷய சாந்தி மகரந்தரச பிரசக்தான் அபியர்த்தையே சுரபித் அங்கிரி சரோஜ பிருங்கான் காமம் பிரசீதத யதாஹம் அனன்ய பாவஹ கர்ணாமிருதானி பவதாம் ஆதரேயம். தேசிகன் அக்ஷய சாந்தி மகரந்த ரச பிரசக்தான், நான் எதை கேட்கிறேன், எப்பொழுதும் மோக்ஷங்கிறதான தேன் நிறைஞ்சிருக்கக்கூடிய பகவானுடைய திருவடி. முரபித் அங்கிரி சரோஜ பிருங்கான், எம்பெருமானுடைய முரபித் அங்கிரி சரோஜத்தை நாங்க கேட்கல, அந்த பிருங்கான் அந்த சரோஜத்திலேயே படிஞ்சிருக்கக்கூடிய வண்டுகளான எங்க ஆச்சாரிய. காமம் பிரசீதத எதா அகம் அனன்ய பாவ, அவளுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும், அவளிடத்துல அனன்ய பாவம் ஏற்படணும். கர்ணாமிருதானி பவதாம் ஆதரேயம், உங்களுடைய காதல கேட்டு ஆதரிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இது கவிதார்க்கிக சிம்ஹஸ்ய சர்வதந்திர சுதந்திரஸ்ய ஸ்ரீமத் வெங்கடநாதஸ்ய வேதாந்தாச்சாரிய கிருதிஷு தத்துவ மாத்திருக்கா சம்பூர்ணா. அடுத்தது ரகசிய மாத்திருக்கா அப்படிங்கிற ரகசியம், அது அடுத்த வாரப்பாடு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணகாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே. Thank you.